Dear friends, your attention please. Thank you, thank you. திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சொர்க்கத்தையே பூமியில நிச்சயிக்கிறதுக்கு பேருதான் திருமணம். காலம் எல்லாம் உங்கள் நெஞ்சில் பூ பூக்கும்.